நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ. நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ, மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ. என் நிலாவில் நிலாவில் ஒரு மின்சாரல் தான் தூவுதோ, என் கனாவில் என் கனாவில் உன் பிம்பத்துகள் இன்பங்கள் பொழிகையில். சிறு காதல் பொழுதில் கிழியில் விழகும் மொழியில் எதுவும் கவிதையை அசையும் இமையின் இசையில் எதுவும் இனிமையை. கொஞ்சம் காற்றில் மயங்கியே